Lale, la la la, la la la la la la la la la na ta na ra na ta re ra ra ra le ta na da da re ra na ta na ni la la la la la le da ra. சங்கீதம் நீதானே என் காதல் வேதம் பாதம் உந்தன் பாதம் என்னோடு வந்தாலே போதும் எப்போதும் கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம் கனவு தோன்றும் ஆயிரம் பாரம்மா நான்